الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. وقال النبي صلى الله عليه وسلم: من تواضع رفعه الله ومن تكبر وضعه الله. أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும். சிறப்பான இவ்வவைக்கு வருகை தந்திருக்கிற அத்தனை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை சமர்ப்பணம் செய்து, நல்லோர்களின் அடையாளங்கள் 10 என்ற தலைப்பிலே ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ், அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கம் நல்லவர்களுக்கான அடையாளங்கள் சிலவற்றை குறிப்பிடுகிறது. அந்த அடையாளங்களில் எத்தனை நம்மிடத்தில் இருக்கிறது என்று நாமே கொஞ்சம் கவுண்டிங் பண்ண ரெடியாக இருந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு 10 மதிப்பெண்களை நீங்கள் போடலாம். நாம் பாஸ் ஆகி இருக்கிறோமா அல்லது நல்லவர்களாக இல்லாமல் நேற்று சொன்னோமே அவர்களோடு இருக்கிறோமா என்று நீங்களே முடிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள். முதலாவது அடையாளம், ஐயக்கூன ஸாகிதன் ஃபி துன்யா ராகிபன் ஃபில் ஆகிரா. நல்லோர் யார் என்றால், உலகத்திலே இருப்பார், உலகத்தின் மீது பற்றற்றவராக இருப்பார், ஆகிரத்தின் மீது ஆசை கொண்டவராக இருப்பார். இதுதான் முதல் அடையாளம். இந்த உலகத்திலே வாழலாம், உலகத்திலே நிறைய சம்பாதிக்கலாம், உலகத்தை தேடலாம், ஆனால் அந்த காசுதான் நம்முடைய நோக்கமாக ஆகிவிடக்கூடாது. யார் உலகத்திலே பற்றற்று நமக்கு இறுதி ஸ்டேஷன், இறுதி வாழ்க்கை மறுமை என்று வாழுகிறாரோ அவர்தான் நல்லவர். அன்பிற்குரியவர்களை, இந்த தன்மையில் நாம் வாழுகிறோமா? இந்த காசின் மீது ஆசை பதிந்திருக்கிறதா? உலகத்தின் மீது, உலக மோகத்தின் மீது ஆசை இருக்கிறதா என்பதை நாமே கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அபுல் ஹசன் உல் ஹர்கானி ரஹ்மத்துல்லாஹி தஆலா, மாபெரும் இறைநேசர்களின் பட்டியலில் அவர்களுக்கு என்று தனி இடம் உண்டு. அபுல் ஹசன் உல் ஹர்கானி இவர்கள் தன்னுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கிறார்கள். அவங்க ஒஃப்ரா முடி வைப்பாங்க, கொஞ்சம் அடர்த்தியான முடி. அந்த முடியிலே பேன் இருப்பதாக தெரிகிறது. அந்த முடியை காதிமிடத்திலே சொல்லி வாரிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே இவர்களை பார்க்க அரசன் மஹமூதே கசனவி வந்து விடுகிறார். அபுல் ஹசன் உல் ஹர்கானியை பார்க்க மஹமூதுல் கசனவி அரசர் வருகிறார். வீட்டு கதவை தட்டுகிறார். காதிம் கதவை திறந்தவுடன் அரசர் சொல்லுகிறார், அபுல் ஹசன் உல் ஹர்கானி வந்திருப்பதாக உள்ளே சொல்லுங்கள் என்று. அபுல் ஹசன் உல் ஹர்கானி இடத்திலே மஹமூதே கசனவி வந்திருப்பதாக சொல்லுங்கள், அரசன் வந்திருப்பதாக சொல்லுங்கள். ஆனால் அரசர் வந்ததற்காக எந்த மரியாதையும் இல்லை, உட்கார்ந்த இடத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அபுல் ஹசன் உல் ஹர்கானி வர சொல்லுங்கள் என்றார். அரசர் வருகிறார். நாமெல்லாம் ஒரு ஆள் புதுசா வர்றாரு, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வர்றாருனாக்க வீடு சுத்தமாக்கி ஒரு மாதிரி ஆகி, அவர் சாயங்காலம் 7 மணிக்கு வர்றாருன்னா இவர் காலையில 7 இருந்து குதிச்சு இதெல்லாம் நடக்கும். அரசர் வருகிறார், எந்த மாற்றமும் இல்லை. வந்த அரசர் நீண்ட நேரம் பேசுகிறார், பேசிவிட்டு ஒரு பை நிறைய பணத்தை கொண்டு வந்து அபுல் ஹசனுல் கர்கானி இடத்திலே கொடுக்க, அபுல் ஹசனுல் கர்கானி ரஹ்மத்துல்லாஹி தஆலா இதன் பக்கம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டு இதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தன்னுடைய வீட்டில் இருக்கிற ஒரு ரொட்டி துண்டு, காய்ந்த ரொட்டி துண்டு, பொதுவாகவே வறுமையிலே வாடக்கூடியவர்கள் காய்ந்த ரொட்டி துண்டை அரசரிடத்திலே சாப்பிடுங்கள் என்று கொடுக்க அரசர் வேறு வழி இல்லாமல் வாங்கி சாப்பிடுகிறார். அறுசுவை உணவை சாப்பிட்டு அரசருக்கு இந்த ரொட்டி துண்டு இறங்குமா, ஒரு மாதிரியா தொண்டைக்குள்ள போக மாட்டேங்குது, ஒரு மாதிரியா இழுக்கிறார் அரசர். அப்ப அபுல் ஹசனுல் கர்கானி கேட்டாங்க, ரொட்டி உள்ள போக மாட்டேங்குதான்னு கேட்டாங்க. ஆமா அரசே, அதுக்கு காஞ்ச ரொட்டியை கொடுக்குறீங்க. ஆமா அபுல் ஹசனுல் கர்கானி ஆலிம் அவர்களே, காஞ்ச ரொட்டியை கொடுக்குறீங்க, அது எப்படி என் தொண்டைக்குள்ள போகும் என்று சொல்ல, இப்பொழுதுதான் அரசரை பார்த்து அபுல் ஹசனுல் கர்கானி சொன்னார்கள், இதை போன்றுதான் உலகம் எங்கள் உள்ளத்திற்குள்ளே போகாது என்றார்கள். இந்த பணம் நீங்கள் எடுத்து செல்லுங்கள், என் உள்ளத்திற்குள்ளே அது இறங்கவில்லை என்றார்கள். ரொட்டி துண்டு எப்படி உங்கள் உள்ளத்திற்குள்ளே உங்கள் வயிற்றுக்குள்ளே இறங்க மறுக்கிறதோ, இது ஒன்றுதான் இறை நேசர்கள். உலகத்திலே வாழ்வார்கள், ஆனால் ஜாஹிதாக வாழ்வார்கள். உலகத்தின் பற்று இருக்காது. அன்பிற்குரியவர்களே, நிறைய வரலாறுகளை சான்றாக சொல்லலாம். அந்த ஜாஹித் உலகத்தின் மீது பற்றற்றவருக்கு அடையாளம், அடையாளம் என்ன தெரியுமா? ஐந்து அடையாளங்களை குறிப்பிடுகிறார்கள் முஃபஸ்ஸிரீன்கள். ஒன்றாவது அஷ்ஷுக்ரு அலல் ஹலால், ஹலால் கிடைச்சுன்னா நன்றி செலுத்துவார்கள். ஹலாலான உணவு கிடைத்தால், ஹலாலான பொருள் கிடைத்தால் நன்றி செலுத்துவார்கள். அஸ்ஸபுரு அலல் ஹராம், ஹராம் இருந்தால் பொறுமை காப்பார்கள், அந்த ஹராம தொடாம பொறுமை காப்பார்கள். எத்தனை நாள் பட்டினியாக இருந்தாலும் பொறுமை காப்பார்கள். மூன்றாவது லா யுபாலி அலல் மௌத், மரணத்தை கண்டு பயப்பட மாட்டார்கள், எப்ப வந்தாலும் ரெடின்றுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற நாம அப்படி இருக்கிறோமா? நல்லவர்களுக்கான அடையாளம் மரணத்தை பார்த்து பயப்பட மாட்டாங்க. சக்கராத் ஹால்ல படுத்திருக்கிறவர்கிட்ட என்ன ஒரு நாலு நாள் வாழலாண்டு ஆசைப்படுறீங்களா அப்படின்னா ஆமாங்கிற பாலுதான் இறங்கிட்டு இருக்கு, நான் சீக்கிரம் போய் சேர்ந்தேன், அல்லாஹ்வையும் ரசூலையும் காணுகிற நேரம் வந்துவிட்டது, அல்ஹம்துலில்லாஹ் மரணத்தை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற எத்தனை மனிதர் நம்மள இருக்கிறோம். சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போங்க, எப்படியாவது என்னை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்தி எத்தனை நாள் வாழ்ந்துட போறாரு? அன்பிற்குரியவர்களை யோசிக்கிறோம். அதே மாதிரி லா யுபாலி அன் அக்லி துன்யா, துன்யாவில் எது கிடைத்தாலும் அவர்கள் சாப்பிட்டுக் கொள்வார்கள், பொருட்படுத்த மாட்டார்கள். நாட்டின் சக்கரவர்த்தி உமர் அலி அல்லாஹுத்தாலா காய்ந்த ரொட்டிகளை சாப்பிட்ட வரலாறுகள் தான் ஹதீஸ் நூல்களிலே இருக்கிறது. ஈருலக சக்கரவர்த்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து உணவுகளை அவர்கள் சாப்பிட்டதே இல்லை, அந்த வயிறு தொடர்ந்து உணவுகளை சாப்பிட்டதில்லை. ஒரு நாள் சாப்பிட்டால் மறுநாள் பட்டினி. இதுதான் நம் சமூகத்தின் வரலாறு. ஸாஹிதீன்கள் அஞ்சாவது அடையாளம் என்னன்னா, அவங்கள்ட்ட ஃபக்ரும் ஹீனாவும் சவா, ஏழ்மையும் பணமும் சரிசமமாகத்தான் இருக்கும். காசு வந்ததற்காக துள்ள மாட்டார்கள், காசு இல்லை என்பதற்காக இவர்கள் வருத்தப்படவும் மாட்டார்கள். இந்த அஞ்சு தன்மை யாரிடத்தில் இருக்கிறதோ அவன் தான் ஸாஹித், உலகத்தின் மீது பற்றற்றவர். இப்படி நாம் இருக்கிறோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அபு தாவூத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி என்பவர்கள் சொல்லுவார்கள், இந்த ஹதீஸ் நூல்கள் இருக்கிறதே சிஹாஹுஸ் ஸித்தா, அதிலே நான்காவது நூலை எழுதியிருக்கிற அபு தாவூத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்லுவார்கள், உள்ளத்திற்கும் நாவுக்கும் வெகு தூரமாகிவிட்டது என்று சொல்லுகிறார்கள். உள்ளமும் நாவும் ஒன்றாக சேருகிற பொழுதுதான், உள்ளமும் நாவும் ஒன்றாக சேருகிற பொழுதுதான் ஒரு மனிதன் அல்லாஹுவை சரியாக நினைப்பான், உலகத்தை சரியாக புரிவான் என்றார் அபு தாவூத். ஆனா இன்னைக்கு உள்ளத்துல ஒண்ணு, நாவுல ஒண்ணு, ரொம்ப தூரம். உறுப்பிலே சமீபமாக இருந்தாலும் கூட அது உணர்விலே ரொம்ப தூரமாக இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களை நாம் எப்படி வாழுகிறோம் என்று பார்க்க வேண்டும். இரண்டாவது அடையாளம், நல்லவர்களுக்கான இரண்டாவது அடையாளம் எப்படி இருப்பார்கள்? ஐயக்கூன ஹிம்மத்து ஹூஃபில் ஐபாதா திலாவத்தில் குர்ஆன். அவர்களுடைய முயற்சி, நல்லவர்களின் முயற்சி இபாதத்திலேயும் குர்ஆன் ஓதுவதிலேயும் இருக்கும். ஒரு நாள் குர்ஆனை ஓதவில்லை என்று சொன்னால் பைத்தியம் பிடித்தவர்களை போன்று மாறிவிடுவார்கள். ஒரு நாள் இபாதத் போய்விட்டால், இல்லை இல்லை ஒரு வக்து இபாதத்து போய்விட்டால் துடித்து போவார்கள். இது நல்லவர்களின் அடையாளம். இந்த அடையாளம் நம்மில எத்தனை பேர்களுக்கு இருக்கிறது? குர்ஆன் ஓதுறதுக்கு துடிக்கிறான், வானா வானான்னு. குர்ஆன் ஒரு ஜுஸ் ஓதிட்டு போங்கன்னு சொல்லி பாருங்க, நிறைய வேலை இருக்குது, அது இருக்கு இது இருக்குன்னு அங்க இங்கே பார்க்கறது. அன்பிற்குரியவர்களே, இபாதத்தில் ஆர்வம் இருக்கிறதா? சிர்ரியு சித்தி ரஹ்மத்துல்லாஹி தஆலாவினுடைய வரலாறுகளை புரட்டினால் சிர்ரியு சித்தி லுஹா தொழுகை மட்டும் 100 ரக்கா தொழுவார்களாம். லுஹா தொழுகை உலகத்தில் யாராவது லுஹா 100 ரக்கா தொழுவாங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகப்படியாக 8 ரக்காத்தை தொழுதிருக்கிறார்கள். என்னங்க நீங்க 100 ரக்காத் தொழுகிறீங்களே என்று சொல்லுகிற பொழுது, இபாதத்தை குறைக்க சொல்லாதீர்கள், கூட்டுவதற்கு வழி இருந்தால் சொல்லுங்கள் என்றார்களா. ஐயகூன ஹிம்மத்துஹு ஃபில் இபாதா. அன்பிற்குரியவர்களை யோசிக்கிறோம், சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅத் தாபிஈன்கள், இவங்களுடைய இபாதத் எப்படி இருந்தது, திலாவத் எப்படி இருந்தது, வரலாறுகளை பார்க்க வேண்டும். உசைத் இப்னு உமையர் ரலியல்லாஹு தஆலா எல்லா ஹதீஸ் நூல்களிலும் இடம்பெற்ற வரலாறு. இரவு நேரத்தில் இவர்கள் குர்ஆனை ஓதினால் வானம் முழுக்க வெள்ளையாகி விடுகிறது, குதிரைகள் எல்லாம் கத்திக்கொண்டிருக்கிறது. உசைத் இப்னு உமையர் ரலியல்லாஹு தஆலா குர்ஆன் ஓதுவதை நிறுத்திவிட்டு வெளியே வந்து பார்க்கிறார்கள், அமைதியாக இருக்கிறார். மீண்டும் குர்ஆனை ஓதுகிறார்கள், குதிரை கத்துகிறது. இவர்களுடைய வீட்டுக்கு மேலே மேகமெல்லாம் வெண்மையாகி விடுகிறது. மீண்டும் குர்ஆனை நிறுத்துகிறார்கள், குதிரை ஆட்டத்தை நிறுத்துகிறது. இப்படியே காலை சுபுகு வரை நடந்து கொண்டே இருக்கிறது. பெருமானாரிடத்திலே காலை சுபுகுக்கு பிறகு போய் சொன்னார்கள், நாயகமே இன்னைக்கு ராத்திரி புள்ள எங்க வீட்டில் ஒரே ஆட்டம் பாட்டம் தான் நாயகன். பெருமானார் என்னவென்று கேட்கிறார்கள், நாயகமே குர்ஆன் ஓதினால் குதிரைகள் எல்லாம் கத்துகிறது, வீட்டுக்கு மேலே எல்லாம் வெண்மையாகி விடுகிறது. இப்படி நமக்கு நடந்துருச்சுன்னு சொன்னா ஏதோ ஜின்னு வந்துருச்சு, இனிமேல் குர்ஆனே தொடக்கூடாதுன்னு முடி வச்சிருவார். ராத்திரி நேரத்தில் குதிரை எல்லாம் கத்துது, நாயெல்லாம் கத்துது, கடுமையா கத்த ஆரம்பிச்சுன்னு சொன்னா மூடி வச்சுட்டு இவர் நடுக்கிட்டே படுத்திருப்பார். உடன் இவரோடு குர்ஆன் இருக்கிறது என்ற அந்த தெளிவு கூட இந்த சமுதாயத்திற்கு இல்லை. குர்ஆன் எடுக்கிற பொழுது எதுவும் இவரை அண்ட முடியாது, தொட முடியாது என்ற நினைப்பு கூட இந்த சமூகத்திற்கு இல்லை. உசைத் இப்னு உமையர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் பெருமானாரிடத்திலே சொல்ல, நாயகம் சொன்னார்களாம், உங்களுடைய குர்ஆன் ஓதும் ஓசையை கேட்க மலக்குகள் எல்லாம் இறங்கிவிட்டார்கள் என்றார்கள். மலக்குமார்கள் அத்தனை பேர்களும் நீங்கள் ஓதுவதை கேட்க இறங்கிவிட்டார்கள். அவர்களை பார்த்த குதிரை ஆடியது. அந்த குர்ஆன் எவ்வளவு அழகாக ஓதி இருக்க வேண்டும், மலக்குகளை ஈர்க்கிற அளவிற்கு குர்ஆனை ஓதுகிற பண்பு கொண்டவர்களாக மாறிப்போனார்கள் சஹாபாக்கள். ஆனா இன்னைக்கு குர்ஆன் ஓதுகிற நிலை எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். ரெண்டு பேர் வந்து உமர் ரலியல்லாஹு இடத்திலே சொல்லுகிறார்கள், ஒரு கிழமை தப்பு தப்பா குர்ஆன் ஓதுறாரு, அது சத்தம் போட்டு ஓதுறாரு அந்த கிழமை. உமர் ரலியல்லாஹு தஆலா குர்ஆன் மட்டும் தப்பா ஓதுறதா யாராவது சொன்னாங்கன்னா ஆளை கூட்டிட்டு வராதிங்கன்னு சொல்லுவாங்க, ஆளை தூக்கிட்டு வாங்க. அப்ப அந்த இரண்டு இளைஞர்கள் இடத்திலே சொன்னார்கள், குர்ஆனை தப்பாக ஓதுகிற கிழவனா ஆளை தூக்கிட்டு வாங்கன்ட்டாங்க. அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவன் நடத்தி கூட்டு வரல, ஆளை அந்த ரெண்டு இளைஞர்களும் தூக்கிட்டு வந்து உமர் ரலியல்லாஹுட்ட விட்டா அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு நின்றுட்டு இருக்காங்க. அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்துட்டு கூட்டிட்டு வந்த ரெண்டு இளைஞர்களை பார்த்து கேட்டாங்க, இவர் யார் தெரியுமா? இவர் யார் தெரியுமா? தெரியல, ஒண்ணு மட்டும் தெரியும், இந்த கிழமை குர்ஆனை தப்பு தப்பா ஓதிட்டு இருக்கான், அது மட்டும் எங்களுக்கு நல்லா தெரியும், வேற எதுக்கும் எங்களுக்கு தெரியாது. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இது யார் தெரியுமா? ஒரு நாள் நான் பெருமானார் அபுபக்கர் அலி அல்லாஹ் மூன்று பேரும் சென்று கொண்டிருக்கிற வேளையிலே இதே கிழவன் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அன்றைக்கு இளைஞன், அவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சப்தத்தை கேட்டுவிட்டு எங்களிடத்திலே சொன்னார்கள், குர்ஆன் எப்படி இறங்கியதோ அப்படி ஓதுகிற ஒரு மனிதரை பார்க்க வேண்டுமா? இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதை பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். இந்த மனிதரை பிடித்துக் கொண்டு வந்து இவர் குர்ஆனை தப்பாக ஓதுகிறார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கண்டித்து அனுப்பினார்கள். உங்களுக்கு ஒரு வரலாறு தெரியுமா? உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா ஒரு நாளைக்கு எத்தனை ஜுஸ் ஓதினார்கள்? வரலாறுகளை புரட்டி பாருங்கள். நாட்டின் ஜனாதிபதி கலீஃபா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உருவாக்கிய ஹாஃபில்கள் குர்ஆனை மனனம் செய்தவர்கள் மொத்தம் 17,000 பேர். 17,000 ஹாஃபில்களை ஆட்சியிலிருந்து கொண்டு உருவாக்கியவர்கள் உமர் ரலியல்லாஹ். 3 நாளைக்கு ஒரு கத்தம் முடித்து விடுவார்கள். உமர் நாட்டின் ஜனாதிபதி 3 நாளைக்கு ஒரு குர்ஆனை முடிப்பார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் எப்படி இருக்கிறோம்? ரமலானிலாவது குர்ஆனை தொடர்ந்து பார்த்திருக்கிறோமா? அல்லது இபாதத்து அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிற வணக்கங்களை சரியாக செய்திருக்கிறோமா? இப்ப 2வது அடையாளம், குர்ஆன் ஓத வேண்டும், இபாதத்தோடு வாழ வேண்டும். 3வது அடையாளம், ஐயக்கூனல் கலீலல் கௌலி ஃபீமாலா யஹ்தாஜு இலை, சொல் குறைவாக இருக்கும், தேவையில்லாத விஷயத்தை நல்லவன் பேச மாட்டான், தேவையில்லாத விஷயங்களை பேசாதவன் தான் நல்லவன். அழகாக சொன்னார்கள், அதிகமாக யார் பேசுகிறார்களோ, கிளாஸ் எடுக்கிறார்களோ, அவர்களை குறித்து நல்லவர் என்று பெருமானார் பேசவில்லை, மார்க்கமும் பேசவில்லை. யார் கலீலுல் கௌல், அந்த குறைவான சொல்லும் கூட எல்லாம் தேவையுள்ள சொற்களை மட்டும் யார் பேசுகிறாரோ அவர்தான். உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலாவினுடைய வரலாறுகளை நீங்கள் கொஞ்சம் ஆய்வு செய்தால் நன்றாக தெரியும். உமர் இப்னு அப்துல் அஜீஸ் யாரெல்லாம் உலகத்திலே இறைநேசர்கள் இருக்கிறார்களோ அவர்களிடத்திலெல்லாம் உபதேசம் கேட்பார்களாம். நாட்டின் ஜனாதிபதி காலித் இப்னு ஸஃப்வான் பேசவே மாட்டார் மனுஷன், செய்வதெல்லாம் இபாதத், தேவையில்லாத மற்ற விஷயங்களை பேசாத காலித் இப்னு ஸஃப்வான் இடத்திலே உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா எனக்கு கொஞ்சம் உபதேசம் செய்யுங்களே என்று கேட்கிற பொழுது காலித் இப்னு ஸஃப்வான் அமைதியாக இருக்கிறார்கள். எனக்கு கொஞ்சம் உபதேசம் செய்யுங்களே, நாட்டின் அரசர் சொல்லுகிறார். சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பதவி என்ன என்று கேட்டார். இந்த நாட்டினுடைய அரசர், இந்த நாட்டிலே மனிதர்களில் உங்களை விட உயர்ந்தவர் இருக்கிறாரா என்று கேட்டார்கள். இல்லை. அப்படியானால் அல்லாவிற்கு நீங்கள் எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மக்களிடத்திலே நீங்கள் பேசுவதை விட அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பேசுவது அதிகமாக இருக்க வேண்டும். ரப்பல் ஆலமீன் உங்கள் கொடுத்த பதவிக்கு நீங்கள் எவ்வளவு இபாதத் செய்தாலும் இது அல்லாஹ்வுக்கு நன்றியாக ஆகாது. அதனால் வாழ்க்கையில் வாழுகிற பொழுது இறைவனுக்கு நன்றி செலுத்துபவராக மாறிவிடுங்கள், நீங்கள் சமூகத்திற்கு உதவியாளராக ஆகிவிடுங்கள். இந்த 2 வார்த்தை தான் உமர் இப்னு அப்துல் அஜீஸை மாற்றி போட்டது. வரலாறுகளை நீங்கள் புரட்டுங்கள். வஃபாத்தாகும் போது உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 900 திருகமுள்ள ஆடை அணிவார்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால். ஆனால் இந்த காலித் இப்னு ஸஃப்வானின் உபதேசத்திற்கு பிறகு என்ன ஆனது தெரியுமா? 5 திருகம் 6 திருகத்திற்குரிய ஆடைகளை தான் நாட்டின் ஜனாதிபதி அணிவார். அவர்கள் வபாத்தாகிற பொழுது, ஒரு நாட்டின் அரசர் வபாத்தாகிற பொழுது அவர்களுக்கு பிள்ளைகள் மொத்தம் 13, அவர்களிடத்தில் வீட்டில் இருந்த பொருள் 11 திருகம் தான். பிள்ளைகள் 13, திருகங்கள் 11. சக்கராத்து ஹாலிலே கேட்கிறார்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன விட்டு செல்லுகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது உமர் இப்னு அப்துல் அஜீஸ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எங்கள் பிள்ளைகளுக்கு, என் பிள்ளைகளுக்கு நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் விட்டுச் செல்கிறேன் என்றார். அல்லாஹ்வையும் ரசூலையும் அந்த 13 பிள்ளைகளும் வலியுல்லாவாக இறைநேசராக வாழ்ந்தார்கள் வரலாறு. ஆனா இன்னைக்கு அந்த நிலை இருக்கிறதா யோசிக்கிறோம். கலீலுல் கௌல் குறைவாக பேசுவார்கள், நிறைவான அர்த்தத்தை கொடுப்பார்கள், நல்லவர்களின் அடையாளம். ஆனா இன்னைக்கு நிறைய பேசுறோம், அர்த்தம் பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அதுவும் குறிப்பா பெண்கள் வீடுகள் எல்லாம் பேசின ஒரே சப்ஜெக்ட, 1 மாசம் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அதைத்தான் பேசுவாங்க. அந்த சுருதி குறையாம பேசுவாங்க. கோயம்புத்தூர் பெண்கள்லாம் அப்படி இல்லை, நான் வெளியூரை சொல்றேன். அன்பிற்குரியவர்களை யோசிக்க மாட்டோம் இல்லையா? கலீலுல் கௌல் வரலாற்றிலே ஒரு செய்தி, அபுல் ஹசனுல் ஹர்கானி ரஹ்மத்துல்லாஹி தஆலாலே இவர்களும் அபு அலி சீனா, இன்றைக்கு மருத்துவ உலகத்தினுடைய மாமேதை என்று சொல்லப்படுகிற அபு அலி சீனா, 2 பேரும் நண்பர்கள், ஒரு காலத்திலே வாழ்ந்தவர்கள். அபுல் ஹசனுல் ஹர்கானி யாராவது வந்தாங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா ஓவி ஒரு ஊது ஊதுவாங்க. இதை பார்த்து அபு அலி சீனா கிண்டல் பண்றார், என்ன அவர் மருத்துவ உலக ஞானி. நாங்க மாத்திரை கொடுத்தே சரியாக மாட்டேங்குது, நீங்க ஃபோன் ஊதி விட்டோன்னு சரியா போயிடுமா? நாங்க மாத்திரை கொடுத்து என்னென்னவோ செஞ்சு எது செஞ்சாலும் சரியாக மாட்டேது, நீங்க உப்பு ஊதுனா சரியா போயிடுமா என்று சொல்ல, அபுல்லசுல் கர்கானி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அபூ லிசினாவ, யா யுஹல் ஹிமார் கழுத இங்க வா, நாங்க உளுமிரியாள் கழுத இங்க வா அப்படின்னு சொன்ன உடனே முகமெல்லாம் மாறி உடம்பெல்லாம் அப்படி செவந்து போய் அபூ லிசினா முகமெல்லாம் கடுமையா செவக்க, அபுல்லசுல் கர்கானி கேட்டாங்களா, நான் ஏதாவது மாத்திரை கொடுத்தேனா, ஊசி ஊசி போயிட்டேனா, முகமெல்லாம் அப்படி சிவந்து போச்சு, என்னாச்சு? இந்த வார்த்தை தானே சிவக்க வைத்தது, இந்த வார்த்தை தானே, நான் ஊசி போடவில்லை, மாத்திரை கொடுக்கவில்லை, மருந்து கொடுக்கவில்லை, இந்த ஒரு வார்த்தை எப்படி உங்கள் முகத்தை சிவக்க வைத்ததோ, இதை போன்று நான் ஓதுகிற குர்ஆன் அவருக்கு சிபாவை கொடுக்காதா என்று அபு அலி சீனாவுக்கு விளக்கம் சொன்னார்கள். இவர்களுடைய வரலாறுகளை பாருங்கள். அபுல் ஹசனுல் கர்தானி ரஹமத்துல்லாஹி தாலாவினுடைய வரலாறை பார்த்தா நிறைய பேசவே மாட்டாங்க, ரொம்ப அமைதி. இவங்களை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வர்றார் ஒருத்தர், அபுல் ஹசன் கர்கானியை பார்க்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றார். வீ வீட்டை போய் கேட்கிறார், இருக்கிறாங்களா அபுல் ஹசன் கர்கானி? அந்த அம்மா இருந்திருந்த அந்த ஆளை பார்க்க வந்திருக்கு. அந்த அம்மா கசீருல் கலாம், இவர் பேசவே மாட்டார், அந்த அம்மா பேச்ச நிறுத்தவே நிறுத்த. இவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருக்கிற இந்த ஆளை பார்க்க வந்திருக்கிற, உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா, அப்படியா இப்படியா என்று கண்ட மாதிரி பேச, இருந்திருந்து இவரை போய் பார்க்க வந்தோன்னு அவர் மனசுல நினைச்சுட்டு, சரி வந்தது வந்தாச்சு பார்த்துட்டு போலாம் என்று வந்தா, எங்க இருக்கிறார் அவர்? காட்டுக்குள்ளதான் இருப்பாரு. போய் பார்த்தா காட்டுல சிங்கத்தில் வந்துட்டு இருக்காங்க அபுல் ஹசன் கர்கானி, சிங்கத்திலே சவாரி செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்தவர் கேட்டார், எங்க வீட்டுக்காரம்மா அந்த போடு போடுது உங்களை, நீங்க பார்த்தா காட்டுல சிங்கத்தில சவாரி செய்வீங்க. அபுல் ஹசன் கர்கானி ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொன்னார்கள், என் மனைவியினுடைய வார்த்தைகளுக்கு நான் பதில் சொல்லாமல் அமைதியாக மௌனமாக இருக்கிற காரணத்தினால், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் என் பேச்சை குறைத்த காரணத்தினால், அல்லாஹ் காட்டின் ஆதிக்கத்தை எனக்கு கொடுத்து விட்டான் என்றார்கள். அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம், கலீலுல் கவுல், நல்லவர்களுக்கு அடையாளம் அதிகமா பேச மாட்டான். நபீனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களை பார்க்க லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. லுக்மான் குர்ஆன் சொல்லுகிற ஞானி, குர்ஆன் ஒருவரை பார்த்து ஹக்கீம் என்று சொல்லுகிறது என்றால் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து பேசுறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உருக்கு சட்டை செய்யறாங்க, இரும்ப உருக்கி ஒரு மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இது புரியவே இல்லை, இது எதுக்குடா இவர் செய்யறாருன்னு ஒன்னும் தெரியல. கேட்க மனம் நாடுகிறது, எதற்கு என்று கேட்க மனம் நாடுகிறது, ஆனால் இவர் ஹக்கீம், தேவையில்லாததை கேட்கக்கூடாது என்று பேசாமல் இருக்கிறார், கேட்கக்கூடாதுன்னு பேசாம இருக்கிறார். கடைசியில தாவூத் அலைஹிஸ்ஸலாமே சொன்னாங்களாம், அந்த லுக்மான் ஒரு பார்வை பார்க்கறத வச்சு சொல்லிட்டாங்க, இது உருக்கு சட்டை, இதை போர்க்களத்திற்கு பயன்படுத்தலாம், ஒரு நாளைக்கு ஒன்று செய்வேன், இதை 600க்கு விற்பேன், 200 என் வீட்டுக்கு வைத்துக் கொள்வேன், 200 ஏழைகளுக்கு கொடுத்து விடுவேன், 200 என் சொந்தங்களுக்கு வழங்கி விடுவேன் என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், என் மௌனம் எவ்வளவு விஷயங்களை வரவழைத்து விட்டது பார்த்தீர்களா, பேசாமலேயே அது என்ன என்று நினைத்ததை கூட அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லிவிடுகிறார். மௌனம் நிறைய விஷயங்களுக்கு விடை கொடுக்கும், பேசாதீர்கள் என்றார்கள் லுக்மான் அலா நபியினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். பேச்சை யார் குறைக்கிறார்களோ அவர்கள் நல்லவர்கள். நாலாவது அடையாளம், ஐயக்கூன முத்தவர்ரிஹா, வாழுகிற பொழுது பேணுதல் உள்ளவராக வாழ வேண்டும். எப்படியும் வாழ்றதுக்காக நாம் படைக்கப்படவில்லை, வாழும் பொழுது வாழ்க்கையிலே பேணுதல் வேண்டும். ஆனா இன்னைக்கு அந்த பேணுதல் எந்த அளவுக்கு நம்மள்ட இருக்கு? அல்லாஹு அக்பர். சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது பாவம் செய்கிற பண்பாடு கொண்டவர்களாக இன்றைக்கு உலகம் மாறிப்போனது. சந்தர்ப்பம் பாவம் செய்யறதுக்கு கிடைச்சா பயன்படுத்திட்டு ஒரு தௌபா போட்டுருவோம், 4 ரகாயத்தை தொழுதுருவோம், அல்லது ஒரு 4000 ரூபாய் தர்மம் பண்ணிடுவோம் என்ற நிலைக்கு இன்றைக்கு சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது. தவிர பேணுதலோடு வாழக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறோம்? கோசிக்கவன். ஆனால் வரலாற்றிலே நிறைய நிகழ்வுகளை சொல்ல முடியும். அல்லாஹ் அக்பர். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவங்க எல்லாத்துக்குமே கடன் கொடுக்கிற பழக்கம் உண்டு, இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும், நம்மள யாருக்குமே கடன் கொடுக்கிற பழக்கம் இல்லை, அது வேற விஷயம். என்ன கடன் வாங்குறவன் அப்படித்தான் இருக்க, நம்மள்கிட்ட கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தோடய வாங்குறான், வாங்கும்போதே கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தோட. ஆனா அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா மஜூசி நெருப்பு வணங்கிக்கு கடன் கொடுத்து அந்த கடனை வசூலிக்க செல்கிறார்கள். அவர்களுடைய கால் பாத அடியிலே நஜீஸ் பட்டு விட்டது. பாத அடியை செருப்பை உதறுகிறார்கள். அந்த நஜீஸ் கடன் கொடுத்த மஜூசியின் வீட்டு சுவற்றிலே போய் தெரிக்கிறது, பட்டுவிடுகிறது. இப்ப அபுகனிபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் மண் சுவர் மண் சுவர் பார்க்கிறார்கள். நஜீசை அப்படியே விட்டுவிட்டால் அந்த வீட்டை அது அலங்கோலமாக்கிவிடும், கெடுத்துவிடும். வீட்டுக்கு அழகில்லை. நஜீசை எடுக்க சென்றால் அதில் இருக்கிற மண்ணெல்லாம் உதிர்ந்துவிடும். என்ன செய்வது? அபுகனிபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா மாபெரும் ஃபக்கீஹ் இல்லையா, நேரா வீட்டு கதவை தொட்டி மஜூசி வெளியே வந்த உடனே அவன் பயந்துகிட்டே கடனை நான் சீக்கிரம் கொடுத்துறேன் என்று சொல்ல, உன் கடனை நான் மன்னித்து விடுகிறேன் என்றார்கள். முதல்ல எடுத்த எடுப்பிலேயே உன் கடனை நான் மன்னித்து விடுகிறேன், ஆனால் ஒரு தவறு நடந்து விட்டது. என் செருப்பை நான் உதறுகிற பொழுது அதில் இருக்கிற நஜீஸ் உன் வீட்டிலே பட்டுவிட்டது. அதை துடைத்துக் கொள்வதற்கு, அதை சுத்தம் செய்வதற்கு எனக்கு அனுமதி கொடு என்று கேட்டார்கள். நம்முடைய இறைநேசர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் முன்னோர்கள்? முதல்ல கொடுத்த கடனை மன்னிச்சுட்டு அந்த நஜீசை நான் எடுப்பதற்கு, நான் துடைப்பதற்கு எனக்கு நீ அவகாசம் கொடு. இதை பார்த்து ஒரு மஜூசி, நானே அந்த வேலையை செஞ்சேன், நீங்க போயிட்டு வாங்க பாவா என்று சொல்லி அனுப்பிய வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு பேணுதல். உமர் அலி அல்லாஹு தஆலா, அல்லாஹு அக்பர். உமர் அலி அல்லா நாட்டின் ஜனாதிபதி. ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும், வீட்டு தலைவன் முதல் நாட்டு தலைவன் வரை அத்தனை பேர்களும் பார்க்க வேண்டிய வரலாறு உமரின் வரலாறு. இன்னைக்கு தமிழ் அழகான புக்காக வந்துருச்சு, வெறும் 300 ரூபா. அன்புக்குரிய இளைஞர்களே, நம்முடைய வீட்டை அலங்கரிக்க வேண்டிய நூல்களில் மிக மிக முக்கியமான நூல்களில் ஒன்று உமரின் வரலாறு. யார் அந்த உமர்? 24,000 சதுர மைல்களுக்கு அரசன் உமர். 24,000 சதுர மைல். பைத்துல் மாலுக்கு ஷாமில் இருந்து எண்ணெய்கள் வருகிறது. மகனை வைத்து அளக்க கொடுக்கிறார்கள், பிரிக்க கொடுக்கிறார்கள். எண்ணெயை மக்களுக்கு அளந்து கொடுக்கிற மகன் கையில் ஒட்டியிருக்கிற எண்ணெயை தலையில் தான் தடவினார். அரசாங்க பொருள் பைத்துல் மாலை நீ எப்படி தலையில் தடவலாம் என்று மொட்டையடித்தவர்கள் உமார். மொட்டையடித்து வந்தார்கள் தன் மகனை, அன்பு மகனை. அன்பிற்குரியவர்களே, அப்ப நம்ம இஸ்லாமிய வரலாறுகள் எவ்வளவு பாரம்பரியம் மிக்க பேணுதலை இந்த சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறது. ஆனால் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எங்கே எதிலே பேணுதல் இருக்கிறது? பார்வையில் பேணுதல் இல்லை, கேட்பதில் பேணுதல் இல்லை, உள்ளத்தில் பேணுதல் இல்லை, உணவில் பேணுதல் இல்லை, நடையில் பேணுதல் இல்லை, உடையில் பேணுதல் இல்லை, சொற்களில் பேணுதல் இல்லை, எதிலும் பேணுதல் இல்லை. நாம் எங்கே, நம்முடைய முன்னோர்கள் எங்கே, யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ப 4வது அடையாளம் மொத்தம் வர்ற பேணுதலோடு வாழ வேண்டும். 5வது ஐயக்கூனு சுஹபத்துஹும் அஸ்ஸாலிஹீன், நல்லோர்களுக்கு அடையாளம், நல்லவர்களோடு சேர்ந்திருப்பார்கள். கெட்டவங்களை கண்டா கொஞ்சம் தூரமா போயிடுவாங்க, நல்லோர்களோடு சேர்ந்திருப்பார்கள். இவர்கள் தான் நல்லவர்கள். அல்லாஹு அக்பர். நம்முடைய சமூகத்தினுடைய நல்லவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, இறைநேசர்கள் இறைநேசர்களோடு சேர்ந்திருப்பார்கள், நல்லவர்களோடு சேர்ந்திருப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சபையையும் நல்லோர்களோடு சேர்ந்திருக்கிற சபையாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. அன்புக்குரியவர்களே, காரணம் இம்ரான் இப்னு ஹுசைன் பெருமானாரோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட சகாபி, ரசூலோடே எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட சகாபிகளில் இம்ரான் இப்னு ஹுசைன் முதல் நபர். அதனால் அவர் போகும்போது வரும்போதெல்லாம் மலக்குகள் அவருக்கு சலாம் சொல்லிக் கொண்டே செல்வார்களாம். ஒரு சகாபி போகும்போது வரும்போதெல்லாம் மலக்குகள் சலாம் சொல்லுகிற சகாபி ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் இம்ரான் இப்னு ஹுசைன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு சேர்ந்த காரணத்தினால் அல்லாஹ் எனக்கு கொடுத்த நலவை பார்த்தீர்களா என்கிறார்கள். பெருமானார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோடு பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஹாரிசத்தி நொஹ்மான் ரலி அல்லாஹு தஆலா வந்து விடுகிறார்கள். பெருமானாருக்கு சலாம் சொல்ல ரசூலுல்லாஹ் பதில் சலாம் சொல்லிவிட்டு சொன்னார்களாம், ஹாரிசா உனக்கு ஜிப்ரஹீல் பதில் சலாம் சொன்னார்கள் என்று, ஜிப்ரஹீல் பதில் சலாம் சொன்னார்கள் என்று ஹாரிசா ரலி அல்லாஹு தஆலா கூறிப்படுகிறார்கள். நாயகவே, என் சலாத்திற்கு ஜிப்ரஹீல் பதில் சொல்லி இருக்கிறாரா? இந்த ஹாரிசாவுக்கு சொன்னாரா? ஆம், ஹாரிசாவுக்கு சொன்னார். நல்லவர்களோடு சேர்ந்திருக்கிற அத்தனை பேர்களுக்கும் ஜிப்ராயிலின் சலாம் உண்டு என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதர்கள் மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, நீங்கள் வரலாறுகளை கொஞ்சம் புரட்டினால் தெரியும், மிருகங்கள் பறவைகள் கூட நல்லவர்களோடு சேர்ந்திருக்கிறது. சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி தஆலாவினுடைய வரலாறுகளை பாருங்கள். பக்கத்து வீட்டு பறவையோடு இவர்கள் அன்பு செலுத்துவார்களா? பக்கத்து வீட்டுக்கார சின்ன பையனுக்கு பறவை வச்சிருந்தாங்க, அந்த பறவையோடு இவர்கள் அதுக்கு போய் உணவு கொடுக்க, அதுக்கு எல்லாம் செய்ய, கடைசியில் சுஃபியானு சௌரி பக்கத்து வீட்டில் கேட்டாங்களாம், அந்த பறவையை எனக்கு கொடுத்து விடுகிறீர்களா என்று கேட்க, சரி பெரிய மனுஷன் கேட்கிறாருன்னு சொல்லி கொடுக்க, அந்த பறவையை பறக்க விட்டு விடுகிறார்கள். சுஃபியானு சௌரி அந்த பறவையை பறக்க விட்டு விடுகிறார்கள். இதை எப்படி அடைப்பதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிறது என்று பறக்க விட்டு விடுகிறார்கள். ஆனால் போன பறவை திரும்ப திரும்ப சுஃபியானின் வீட்டுக்குத்தான் வரும். சுஃபியான் உணவு கொடுப்பார்கள், சென்று விடும், மீண்டும் வரும், சென்று விடும். சுஃபியானு சௌரி வஃபாத்தாகி விடுகிறார்கள், வஃபாத்தாகி விடுகிறார்கள். அந்த பறவை ஜனாசாவுக்கு மேலே வந்து கொண்டே இருக்கிறது. சுஃபியானு சௌரி அடக்கப்படுகிறார்கள், வரலாறு பேசுகிறது, அடக்கப்படுகிறது. அந்த பறவை அங்கேயே அமருமாம், மீண்டும் செல்லுமாம், மீண்டும் அமருமாம். கடைசியில் அந்த பறவையின் மரணமும் அந்த கபரில் தான் நடந்தது. இறை நேசர்களோடு பறவைகளும் இருக்க ஆசைப்பட்டது. அன்புக்குரியவர்களே, பறவையும் இருக்க ஆசைப்பட்டது. நாம அஞ்சு நேர தொழுகையாளியோடு சேர்ந்து பேசலாம்னு ஆசைப்படுறோமா? இவரு கூட சேர்ந்த நம்ம வியாபாரம்லாம் போயிருப்பா, இவரு கூட சேர்ந்தக்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இந்த உலகத்தில் இப்படியே பள்ளியோடு இருக்க முடியுமா? அஞ்சு நேரம் வந்துட்டு இருக்க முடியுமா? இப்ப இறை நேசர்களை சந்திப்பதையே வெறுக்கிற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறை நேசர்களுக்கான ஐந்தாவது அடையாளம், நல்லவர்களோடு இருப்பார்கள். ஆறாவது முத்தக்கப்பிர், இறை நேசருக்கான ஆறாவது அடையாளம், அவர்கள் பணிவாகி இருப்பார்கள், ஒரு நாளும் பெருமை கொள்ள மாட்டார்கள். இப்ப பணி வரணும். உலக வரலாற்றிலே, அதுவும் ரசூலின் வரலாற்றிலே ஹாலிது இப்னு வலீதுக்கு தனி இடம் உண்டு. ஃபத்ஹு மக்கா, மக்காவின் வெற்றி, 12,000 குறைஷிகள், இவர்களை உளவு பார்க்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் செல்வது என்று அனுப்புகிறார்கள். மக்காவில் அந்த எதிரிகள் எல்லாம் தாக்குறதுக்கு எப்படி ரெடியா இருக்கிறாங்க, உளவு பார்க்க யார் செல்வது என்று கேட்க, ஒரு கூட்டமே எதிரிப்பாங்கன்னு நினைச்சு பெருமானார் கேட்கிறாங்க, உளவு பார்க்க யார் எழுவது? எல்லோருக்கும் முன்னால் ஹாலிது பின் வலீத் நான் என்றார்கள். ஹாலிது பின் வலீத், நான் உளவு பார்த்துட்டு வரேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், 12,000 பேர்களை எதிர்த்து உளவு பார்க்க நீ ஒருவர் செல்லுகிறாயா? உனக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டால் என்ன செய்வது? அடக்கத்தோடு சொன்னார்கள் ஹாலிது பின் வலீத், நாயகமே நீங்கள் தான் சொல்லி இருக்கிறீர்கள், அல் குஃபாருக்கல் மையித் அல் முக்மினுக்கல் அல் குஃபாருக்கல் மையித் அல் முக்மினுக்கல் ஹை. காஃபிர்கள் மரணத்திற்கு சமமானவர்கள், காஃபிர்கள் மரணத்திற்கு சமமானவர்கள், முக்மின்கள் தான் ஹயாத்தானவர்கள் என்று நீங்கள் தான் சொல்லி இருக்கிறீர்கள் நாயகளே. 100,000 மௌத்தாக்கள், 100,000 மையத்துக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ஹயாத்தானவனை தாக்க முடியுமா? 100,000 ஜடலங்கள் கிடக்கிறது, 100,000 ஜடலங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ஹயாத்தானவனை தாக்க முடியுமா நாயகனே? அவர்கள் மௌத்தாக்கள். நீங்கள் சொன்னதற்கு பிறகு அந்த மௌத்தாக்களால் என்னை தொடக்கூட முடியாது என்று பணிவோடு சொல்லி காட்டுகிறார்கள் என்றார். அன்புக்குரியவர்களே, எவ்வளவு ஈமான், எவ்வளவு தவாம் பணி. இந்த பணிவு நம்மள எத்தனை பேர்களுக்கு இருக்கிறது? மாத்தா பொருட்களம் ரொம்ப உக்கிரமமான பொருட்களம். பெருமானார் போகும்போதே சொல்றாங்க, மத்தாவுக்கு போகும்போதே ரசூலுல்லா சொல்றாங்க, இதுல ஜைத் ஷஹீதாகி விடுவார், அப்துல்லாஹி பின் ரவாஹா ஷஹீதாகி விடுவார், ஜாஃபர் அலி அல்லா ஷஹீதாகி விடுவார்கள். கடைசியில் ஒருவர் கொடியை பிடிப்பார், அவருக்கு வெற்றி சொல்லி அனுப்புனாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியிலே பேசிக்கொண்டே இருக்கிற பொழுது திடீர் என்று நாயகம் அழுகிறார்கள். என்ன நாயகமே என்று கேட்க சொன்னார்கள், ஜாஃபர் அலி அல்லா ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள், கொடியை இப்பொழுது சயீத் அலி அல்லா பிடித்திருக்கிறார்கள். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு பெருமானாரின் கண்களில் கண்ணீர். ஏனென்றால் எல்லோரும் நாயகத்திற்கு நெருக்கமான அக்ரிபாக்கள், தோழர்கள், நெருக்கமானவர்கள், சொந்தங்கள், ஜெயித் அலி அல்லா ஷகீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அழுது கொண்டே சொன்னார்கள், அப்துல்லா இப்னு ரவாஹா ஷகீதாக்கப்பட்டு விட்டார்கள், இப்பொழுது கொடியை காலித் இப்னு வலீத் பிடித்திருக்கிறார், வெற்றியோடு திரும்புவார். இந்த காலித் பணிவானவர் வெற்றி கடை படை வீரர்கள் 30,000 பேர், 300,000 எதிரிகளை தாக்குவதற்காக இருக்கிறார்கள். இந்த காலித் இப்னு வலீத் அந்த பொறுமையோடு பணிவோடு செய்த வேலை என்ன தெரியுமா, தன்னை ஒரு பெரிய ஆளா காட்டிக்க மாட்டாங்க, 3,000 வீரர்களை தனியாக்குகிறார்கள். காலித் இப்னு வலீத் 100 பேரா 30 குழுக்களை ஏற்படுத்தினார்கள் குதிரை வீரர்கள். மாத்தா போர்க்களம் நம்மளா படிக்க வேண்டிய போர்களில் ஒன்று. 30 குழுவா பிரிச்சுட்டாங்க, ஒவ்வொரு குழுவிலையும் 100 பேர், 30 குழுக்களாக 3,000 பேர் குதிரை வீரர்கள். 8 திசைகளிலும் நீங்கள் வரக்கூடாது, உங்கள் குதிரையினுடைய புழுதிகளை மட்டும் கிளப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆள் வரக்கூடாது, புழுதிகள் மட்டும் கிளம்பிக் கொண்டே இருக்க வேண்டும், தக்பீரின் முழக்கங்கள் மட்டும் இருக்க வேண்டும். அல்லாஹு அக்பர். மறுநாள் காலை இது நடக்கிறது, 8 திசைகளிலும் புழுதிகள். இதை பார்த்த போர் வீரர்கள் 300,000 பேரும் தொடை நடுங்கி ஓடினார்கள். வெற்றியோடு காலித் இப்னு வலீத் திரும்பினார். வரலாறு பேசுகிறார், இந்த காலித் இப்னு வலீதினுடைய வெற்றிக்கு காரணம், அவருடைய உயர்வுக்கு காரணம் இந்த பணிவு. வாழ்க்கையில் ஒரு நாள் கூட அவர்கள் பெருமை கொண்டதில்லை. ஆனா இன்னைக்கு நாம கொஞ்சம் கல்வி இருந்தா போதும், கீழேயே குனியறதில்லை, மேலதான் போறார். இப்படி கொஞ்சம் காசு வந்துருச்சுன்னு சொன்ன அல்லாஹு அக்பர், பணிவு இல்லை. கொஞ்சம் பதவி, பணிவு இல்லை. கொஞ்சம் தைரியம், பணிவு இல்லை. நல்லோர்களுக்கான அடையாளங்கள் 6வது பணிவு. 7வது அடையாளம் நாசிகன், யார் நல்லவர், சமூகத்திற்கு பயனாளியாக இருப்பார். சமூகத்திற்கு என்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவைகளை பயனளிப்பவன் தான் நல்லவர். அது எந்த சமுதாயத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி. நீங்கள் எல்லாம் வரலாற்றில் நிறைய படிச்சிருக்கலாம், இன்னைக்கு சமூகத்தினுடைய பயனாளிகள் என்று பட்டியல் போட்டால் பல நாட்கள் அதை பேச வேண்டும். நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் வேதாரண்யத்திற்கு அருகிலே கரியபட்டினம் என்ற ஊரிலே நடந்த விபத்துக்களை நீங்கள் படித்திருக்கலாம். போய் கார் டிரைவர் கொண்டு போய் தன்னுடைய பஸ்ஸை கம்மாவுக்குள்ளே விடுகிறார், எல்லா ஸ்கூல் பஸ். 21 வயது சுகந்தி 30 மேற்பட்ட பிள்ளைகளை காப்பாற்றி காப்பாற்றி காப்பாற்றி காப்பாற்றி எல்லா பிள்ளைகளையும் காப்பாற்றி விட்டு தன்னை நீருக்குள்ளே ஆழ்த்திக் கொண்டார். அதனால தமிழகம் அவருக்கு கொடுத்த பெயர் குழந்தைகளின் அன்னை. அதனால வாலி சொல்லும் போது அழகாக சொல்லுவார் வாலி, எல்லோரும் மூழ்காமல் அன்னையானார்கள். அன்னையாகணும்னு சொன்னா மூழ்காமல் இருக்கணும், குளிக்காம இருக்கணும். எல்லோரும் மூழ்காமல் அன்னையானார்கள், ஆனால் இந்த சுகந்தி மட்டும் மூழ்கி அன்னையானார். சமூகத்திற்கு பயனாளிகளார். ஒரு பெண்மணி வாழ்ந்திருக்கிறாள், இந்த ரம்யா அனிதா, கேரளாவைச் சேர்ந்த ரம்யா அனிதாவினுடைய வரலாறுகளை நீங்க படித்திருக்கலாம். இஎம்ஏஐ அப்படிங்கிற ஒரு மருத்துவமனை கல்கத்தாவில் பெரிய மருத்துவமனை தீப்பிடித்து எரிகிறது. இந்த மருத்துவமனையில் இருக்கிற எல்லா நோயாளிகளையும் காப்பாற்றி அந்த 2 பேர்களும் கரியாகி போனார்கள். வாழ்ந்தால் சமூகத்திற்கு பயனாளியாக வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, அது யாராக இருந்தாலும் சமூகத்திற்கு பயனுள்ளவராக மக்களை காப்பாற்றும் நல்லுள்ளங்களாக மாறுபவர்கள் நல்லவர்கள். நம்ம சமுதாயத்தில் எத்தனை நல்லுள்ளங்கள் அல்லாஹ் அக்பர். சமூகத்திற்கு பயனுள்ளவர்களாக இன்னைக்கு நாம, நம் பெற்றோர்களுக்கு பயனுள்ளவர்களாக, நம் குடும்பத்திற்கு பயனுள்ளவராக, நம் மஹல்லாவுக்கு பயனுள்ளவராக என்றைக்காவது மாறிப்போயிருக்கிறோமா? பயனோடு சேர்த்து நாசிகளுக்கும் சமூகத்திற்கு உபதேசமும் செய்ய வேண்டும். அதுவும் குறிப்பா இந்த திருமணத்து அன்று பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்து அனுப்புகிற பழக்கம் ஒரு காலத்தில் இருந்தது. நாம எல்லாம் பார்த்துருக்கிறோம், பெற்றோர்களுக்கு பெற்றோர்கள் உபதேசம் செய்வார்கள். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. அதே மாதிரி திருமணத்தை அன்னைக்கு இந்த பெற்றோர்கள் பிள்ளைகள்லாம் அழுவாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இப்ப அதெல்லாம் இல்லை. இப்ப புள்ள சிரிச்சுக்கிட்டே போகுது ஜம்மு, எல்லா பிள்ளைகளும் அழுதுட்டு போவாங்க. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள்லாம் போகும்போது அழுக வேண்டிய அவன் நாயா சிரிக்கணும், நாயே அழுகணும், அழுக வேண்டியவே அவன் தான். அதுவும் அந்த மாற்று மத கலாச்சாரத்தை பார்த்தோம்னு சொன்னா அவன் அந்த தாலி எடுத்து கொடுக்கும் போதே அழகா எடுத்து கொடுப்பான். தாலி எடுத்து கொடுக்கும் போதே அவன் சொல்றத பாத்துறீங்களா, நல்ல நேரம் முடிய போது கட்டுங்க, நல்ல நேரம் முடிய போதான், நல்ல நேரம் முடிய போது சீக்கிரம் கட்டுங்க. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கலாச்சார மாற்றங்கள், அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் என்பது ஆரம்பத்தில் இருந்தே இல்லை. ஆனா முன்னாடி எல்லாம் அப்படி இல்லை. ஒரு தாய் தன் மகனுக்கு மகளுக்கு அடுத்த வீட்டுக்கு செல்லுகிற பொழுது, மருமகளாக செல்லுகிற பொழுது சொல்லி அனுப்புகிறாள், மகளே நீ அந்த இடத்திற்கு செல்கிறாய், புகுந்த வீட்டுக்கு செல்ல போகிறாய், என்னுடைய வீட்டிலிருந்து அங்க போய் எப்படி நடக்கணும் தெரியுமா மகளே? அந்த தாய் அறவுலகத்தில் இருக்கிற எல்லா நூல்களும் இதை பிரசுரித்திருக்கிறது, ஒரு 10 விஷயத்தை நீ மறந்துடாத மகளே என்று சொல்லிவிட்டு அந்த தாய் ஒவ்வொன்றாக சொல்லுவாள். அன்புக்குரியவர்களே, மகளே நீ அவனுக்கு அடிமையாகிவிட்டால் அவன் உனக்கு அடிமையாகி விடுவான். ஒரு வித்தையே இதுதான். புருஷனுக்கு போய் அந்த அம்மா அடிமையாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சொல்றதாங்க அடிமையாயிட்டு அவன் ஆட்டோமேட்டிக்கா சரண்டர் ஆயிருவான். அந்த தாய் சொன்ன வார்த்தை, மகளே போகிற பொழுது முதலில் கணா போதும் என்ற மனதோடு வாழ் மகளே. புருஷை எதை கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லா போதும் என்று சொல் மகளே. இது ராகத்துல் கல், உன் உள்ளத்திற்கும் நிம்மதியை தரும், உன் கணவனின் உள்ளத்திற்கும் நிம்மதியை தரும். போதும் என்ற மனதோடு இருந்துகொள். இரண்டாவதாக அசம்போவத்தா, அந்த கணவன் சொன்ன அப்படியே வழிபட்டு விடு. ஏன் எதுக்குன்னா கேட்காத, அப்படி வழிபட்டிட்டா அது ரப்பத்துள் ரப்பு மகனே, ரப்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன்னுடைய நடத்தையை பார்த்து அவன் பிரியப்பட்டு விடுவான் மகனே. அதனால நீ என்ன ஏதுன்னு கேட்காத, சொன்ன உன்ன கேட்டு நடந்து விடு. மூன்றாவதாக சொல்லுகிறது, உன்னை பார்க்கும் போது நீ அசிங்கமா இருக்காத மகளே. உன்னை கணவன் பார்க்கும் போது நீ சுத்தமாக்கிக்கொள். எதுவுமே இல்லைன்னா தண்ணியவாவது எடுத்து உன் முகத்தை கழுவி உடலை கழுவி சுத்தமாக்கிக்கொள் மகளே. நான்காவதாக அவனுக்கு நீ நல்ல நறுமணமாக இருந்துகொள் மகளே, நல்ல நறுமணமாக இருந்துகொள். ஒரு காலமும் அந்த கணவன் உன்னை ருசிக்க வருகிற பொழுது நீ மறுப்பு சொல்லிவிடாதே மகளே, நீ மறுப்பு சொல்லிவிடாதே, இது இறைவனுக்கு பிடிக்காது மகளே. ஐந்தாவதாக மகளே, தாக்குதுள்ளி தாமிகி, அவனுடைய உணவு என்ன அவனுக்கு விருப்பமோ அதை சரியாக செய்து கொடு மகளே. உணவு அவனுக்கு என்ன பிடிக்குமோ அத, ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமைனா புருஷன் தான் அவளுக்கு என்ன உணவு கொடுக்கும் கேட்டு கேட்டு செஞ்சு கொடுக்கிற காலம். அதுக்கும் கல்லூரி படிப்புல நிறைய நம்ம சேர்த்துட்டோமா இல்லையா? அதனால இன்னைக்கு நல்ல ஒரு சகோதரனை பார்த்து கேட்கிற பொழுது நீங்க என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் அழகா சொன்னான், நான் கேட்டீங்கள நல்ல குக் பண்ணுவேன் அசுர. என்னப்பா கேட்டீங்கள போய் சேர்ந்திருக்கிறியே அசுர, இதுதான் எனக்கும் சமூகத்திற்கும் பயன்னா, இதுதான் எனக்கும் சமூகத்திற்கும் பயன்னா. ரொம்ப தெளிவா சொன்ன என்ன காரணம், வருங்காலத்தில் கண்டிப்பாக யாரும் வீட்டிலே சமைக்க மாட்டார்கள், வருங்கால பெண்களுக்கு சமைக்க தெரியாது அதுல. அதனால சமைத்து போடுகிற கணவன் சிறந்த கணவனாக இருப்பான், சமூகத்திற்கும் சிறந்தவனாக இருப்பான். இன்னைக்கு நிறைய வீட்டில் அது நடக்குது, வெளியே சொல்லாம இருக்கிறோம், அது வேறு விஷயம். அன்பிற்குரியவர்களே, அப்ப தாகுதுள்ளி தாமிகி, அவனுக்கு விருப்பமான உணவை சமைத்துக் கொடு. அல் உதூப் இந்த மனாமிகி, அவன் உறங்குகிற வேளையிலே அவனுக்கு நீ நிம்மதியை கொடு. ஏழாவதாக யக்தி பாலுமி மாளிகை, அவன் பொருளை பாதுகாத்துக் கொள் மகளே, அவனுடைய பொருளை நீ பாதுகாத்துக் கொள் மகளே. அடுத்துதான் கரெக்டா அந்த அம்மா சொல்லுச்சு, ராயத்து அலா ஹசமிகி, கணவனுடைய குடும்பத்தார்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுத்து விடு மகளே. ஒரு காலமும் மாமியாவை நீ உதாரித்து விடாதே மகளே, மாமனாரை நீ ஒரு காலமும் மாமனாரை குறித்து குறையாக எண்ணி விடாதே. உன்னுடைய கணவனின் சொந்தக்காரர்களோடு நீ கண்ணியத்தோடு வாழ் மகளே. கடைசியா ஒன்பதாவது சொல்லுச்சு, அல்லா தூசி லகு சிர்ரா, அங்கே நடக்கிற ரகசியத்தை நீ வெளிப்படுத்தாதே மகனே. வலா தசி லகு அம்ரா, எந்த நேரத்திலும் அவனுக்கு நீ மாறுபட்டும் செய்து விடாதே மகளே. இந்த 10 உன்னிடத்தில் இருந்தால் மகளே நீ இந்த உலகத்திலேயே சொர்க்கவாதியாக வாழலாம் மகளே. சொல்லி அனுப்புகிறாள், நசிகத்து செய்த அந்த தாய் அனுப்புவாள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நசிகத்தில்லை. நிறைய குடும்பங்கள்ல பிள்ளைகள் தான் தகப்பனா இருக்கு, ஏதாவது நசிகத்து பண்ண போனா அய்யோ டயர்டா இருக்கு. இவர் ஆரம்பிக்கவே இல்லை, அவங்க அத்தா வந்து தம்பி நல்லா படுறான்னு சொல்றது கூட முடியாது, டயர்டா இருக்குன்றாங்க. இவர் வேற ஆரம்பிச்சிடுறாரு, முன்ன தாங்க முடியல, தாங்க முடியல, கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வர்றேங்க இந்த புள்ள. அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம், சமூகத்தின் நிலை எப்படி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிறோம். யார் சிறந்தவர், சமூகத்திற்கு பயனாளியாகவும் நாசிகாகவும் யார் இருக்கிறார்களோ அவர்கள். அல்லாஹு அக்பர். எட்டாவதாக ஐயக்கூன சஹியன் கரீமா, சமூகத்திலே நல்லவன் யார்? மார்க்கம் சொல்லுகிறது சஹியன் கரீமா, சங்கையான கொடையாளியாக இருக்க வேண்டும். வாழுகிற பொழுது கொடுத்து வாழ வேண்டும், அதுவும் சங்கையான கொடையாளியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. அடுத்தும் சொல்லுகிறது மார்க்கம் ஒன்பதாவதாக, மஹ்ஃபூலன் அல ஸலா, தொழுகையை பேணுபவராக இருக்க வேண்டும். அவர் அஞ்சு நேரம் யார் தொழுகையை பேணுகிறாரோ அவர்தான் நல்லவர். ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லட்டுமா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பாங்கு சொல்லுகிற பொழுதெல்லாம் அழுவார்களாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, நிறைய சஹாபாக்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவினுடைய தோழர்கள், இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா இவங்கெல்லாம் தாபிகங்கள், இக்ரிமா, சயீத் இப்னு ஜுபைர், அபுல் ஆலியா, மைமூன் இப்னு மெஹரான் என்ற பெரும் பெரும் ஆட்கள் எல்லாம் வந்து நாங்களும் பாங்கோசியை கேட்கிறோம், அழுகிறது இல்ல, நீங்க மட்டும் அழுகிறீங்களே, என்ன காரணம் என்று கேட்க, இவன் அப்பாஸ் ரலியல்லா அங்கு சொல்லப்படுகிற வார்த்தைகளின் அர்த்தத்தை நினைத்தால் நீங்கள் விளங்கினால் நீங்களும் அழாமல் இருக்க மாட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லப்பட்டால் என்ன அர்த்தம்? யா மசாயில துன்யா, உலக ஈடுபாட்டில் இருப்பவர்களே, அல்லாஹ் அழைத்து விட்டான், உலகத்தை விட்டுவிடுங்கள், இறைவனின் பக்கம் வாருங்கள். யா முறியே, ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பவர்களே, உடலுக்கு ஓய்வை கொடுப்பவர்களே, ஹைரோ அமாலிக்கும், உங்களுடைய சிறந்த அமல் தொழுகை, இந்த தொழுகைக்கு வாருங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹுதான் பெரியவன் என்ற ஒளி உங்களுக்கு ஒளிக்கவில்லையா? அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற பொழுது உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் சாட்சி சொல்கிறது, எல்லாம் சாட்சி சொல்கிறது. இந்த நேரத்திலே தொலை வரவில்லை இந்த இப்னு அப்பாஸ் என்று சாட்சி சொல்ல நான் விரும்புவேனா? எல்லாம் சாட்சி சொல்கிறது, வானில் இருப்பவை பூமியில் இருப்பவை அத்தனையும் சாட்சி சொல்கிறது. நான் எப்படி நடந்து கொள்ள? அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் என்று சொல்ல எல்லா நபிமார்களும் இவர் தொழுகைக்கு சாட்சி சொல்கிறாரே, எல்லா நபிமார்களுக்கும் எனக்கு எதிராக சாட்சி சொல்ல நான் விரும்புவதா? ஐயா சலா என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுகிறானே, உக்கீமத்தி தீன், மார்க்கம் உங்களுக்கு நிலைநாட்டப்பட்டு விட்டது, மார்க்கத்தை பூர்த்தியாக்குங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிற பொழுது நான் என் மார்க்கத்தை உடைப்பதா? ஐயாளல் பதா என்று சொல்லுகிற பொழுது ஹூலு இலா ரஹமத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்குள்ளே சக்கீனத்துக்குள்ளே நுழைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிற பொழுது உங்களுக்கு நிம்மதியை தொழுகைக்குள்ளே இருக்கிறது, நுழைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ்விடத்தில் எனக்கு நிம்மதி வேண்டாம் என்று சொல்வதா? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுகிற பொழுது உங்களுடைய வேலைகளை முடித்து விடுங்கள், நீங்கள் தொழுகையின் பக்கம் வந்து விடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறு அழைப்பு கொடுக்கிற பொழுது நான் எப்படி செல்லாமல் இருக்க முடியும்? லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்னால் அமானிதத்தை கொடுக்கப்பட்டு விட்டது, அமானிதம் கொடுக்கப்பட்டு விட்டது. ஒவ்வொரு வாங்குக்கு பிறகும் வழக்குகள் சொல்கிறார்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லுகிற பொழுது வானமும் தாங்க முடியாது, பூமியும் தாங்க முடியாது, அமானிதத்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது, இதை நீங்கள் வீணடிக்கப் போகிறீர்களா, இதை நீங்கள் நிலைநாட்டப் போகிறீர்களா என்றல்லவா ஒவ்வொரு வாங்கிலும் அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த வாங்கை கேட்டு எப்படி நான் அழாமல் இருக்க முடியும்? நான் கொடுக்கிற அமானிதத்தை அல்லாஹ் ஏற்பானா இல்லையா தெரியவில்லையே என்று அழுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் எம்மாத்திரம் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். பத்தாவதாக ஐயக்கூன தாக்கிரலில் மோத், மரணத்தை நினைத்து வாழ்பவராக இருப்பவன் தான் நல்ல மனிதன். மரணத்தை நினைத்து வாழ வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பத்து அடையாளங்களில் நம்ம எத்தனை அடையாளங்கள் நல்லவர்களின் அடையாளம் இருக்கிறது என்பதை பார்த்து, இல்லை என்றால் நல்லவர்களின் அடையாளங்களை உருவாக்குகிற வாய்ப்பை நம் அனைவருக்கும் விளங்குவானாக. வாஹுரு தஹவானா அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, பாரகல்லா, ஐந்தாம் நாள் பயானுடைய கேள்விகள்ல 43 நபர்கள் பதில் எழுதியிருக்கிறார்கள், மாஷா அல்லாஹ். அதுல 36 நபர்கள் சரியாக பதில் எழுதியிருக்கிறார்கள். அந்த கேள்வி, முதல் கேள்வி, உணவு கொடுத்து ஏழைகளுக்கு, மிஸ்கின்களுக்கு, எத்தீமுக்கு உணவு கொடுத்து அல்லாஹுவின் அன்பை பெற்ற குடும்பம் அழிவெளி அல்லாஹு தாலாவினுடைய குடும்பம். அல்லாஹுவின் அன்பை பெற்ற குடும்பம், ரசூலுல்லாஹ் மூன்று வியாபாரம் செய்ய வேண்டாம் என்றார்கள். ஒன்று பதுக்கி வைக்கும் வியாபாரம், இன்னொன்று அது கூடும் ஆனால் வேண்டாம் கறி வியாபாரம், மூன்றாவதாக கபன் துணி வியாபாரம் வேண்டாம் என்றார்கள். மூணாவது கேட்ட கேள்வி, சைத்தானின் நண்பர்களில் முதலாவது யார்? அல் இமாமுல் ஜாஹிர், அநீதி அளிக்கும் அரசன் தலைவன். இந்த மூணு கேள்விகளுக்கும் அழகாக பதில் எழுதியிருக்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய கேள்வி, ஒரு சஹாபி குர்ஆன் ஓதுவதை கேட்டு வீட்டுக்கு மேலே மலக்குகள் இறங்கினார்கள். அந்த சஹாபியார், ஒரு சஹாபி குர்ஆன் ஓதுவதை கேட்டு வீட்டுக்கு மேலே மலக்குகள் இறங்கிவிட்டார்கள் அந்த சஹாபியார். இரண்டாவது கேள்வி, நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் உருக்கு சட்டையை செய்கிற பொழுது அதை பார்த்து கொண்டே மௌனமாக இருந்த ஒரு நபி, அவரை நபிங்கிறாங்க வழிங்கிறாங்க, அல்லாஹ் சொன்ன ஹக்கீம் யார்? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உருக்கு சட்டை செய்கிற பொழுது அதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், அவங்களே பதில் சொல்லிடுறாங்க, மௌனமாக இருந்த அந்த இறைநேசர் யார்? இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, வாங்கி கேட்டு தினமும் அழுகிற ஒரு சஹாபி இருந்தார்கள், அந்த சஹாபியின் பெயர் என்ன? வாங்கை கேட்டால் தினமும் அழுவார்கள், அந்த சஹாபியின் பெயர் என்ன? இந்த மூன்று கேள்விகளுக்கும் இன்ஷா அல்லாஹ் நாளை அதிகம் அதிகம் இன்ஷா அல்லாஹ் பதில் எழுதுவாருங்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவருக்கும் எல்லா வகையான நலனையும் தந்தருவானா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதி வபாரிக் வஸல்லிம் அலைஹி. اللهم انت السلام ومنك السلام اليك يرجو السلام تبارك ربنا وتعاليك وتعلمت يا ذا الجلال والاكرام ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد சல்லல்லாஹு அலா முஹம்மதி.